உங்களை நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய பற்றிய அறிமுகம் ஒரு இப்போ செய்திருக்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரு இப்போ பேப்பர் க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க. கவிஞர்கள் எல்லோரும் நீங்கள் எழுதியதை படித்திருக்கிறார்கள். ஆனால் உங்களை முகங்களை தெரியாது. நீங்கள் எழுதியவற்றையும் உங்களுடைய முகங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு வசதியாக ஒரு சின்ன அறிமுகம் முதல்ல எல்லாரும் செய்துப்போம், சரியா? நம்ம இங்கிருந்து தொடங்குவோம். உங்களுடைய பெயரை சொல்லிட்டு உங்களை பற்றிய ஒரு மிக சின்ன அறிமுகம், ஒரு ஒரு வார்த்தையில் சொன்னாலும் சரி அல்லது பத்து வார்த்தைகளுக்குள்ளாக சொன்னாலும் சரி, மிக சின்ன அறிமுகம் கவித்துவமாக சொல்ல முடிந்தால் நல்லது, இல்லை உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி செய்யலாம், சரியா? சுருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அறிமுகம். வணக்கம், என் பேர் கோபிநாத், பிகாம் பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன். வணக்கம், என்னுடைய பேர் சபரிநாதன், உளவியல் துறை இரண்டாம் ஆண்டு. சபரிநாதன், சபரிநாதன். வேறு ஏதாவது உங்களை பற்றி சிறப்பாக சொல்ல முடிந்தால் தாராளமாக சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் அபிநயா, தாவரவியல் இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் செலினா, ஆங்கில துறை மூன்றாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் தமிழ் பிரியை, வேதியியல் துறை இரண்டாம் ஆண்டு. தமிழ் பிரியை கருண்யா, தமிழக கல்வி இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என்னுடைய பெயர் செல்வப்பிரியா, இரண்டாம் ஆண்டு நுண்ணுயிரியல் படிக்கின்றேன். வணக்கம், என் பெயர் ஹரிலட்சுமி, நுண்ணுயிரியல் துறை இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் வாகினி, சமூகவியல் துறை இரண்டாம் ஆண்டு. காலை வணக்கம், ஸ்ரீஜா பிரியதர்ஷினி, கணிதம் முதலாம் ஆண்டு. வணக்கம், மீனாட்சி, உளவியல் துறை இரண்டாம் ஆண்டு. இனிய காலை வணக்கம், என் பெயர் ரிஷி, பிகாம் செகண்ட் இயர். வணக்கம், என் பெயர் நாகசாமலா, தகவல் தொழில்நுட்பம் இரண்டாம் ஆண்டு. நாகசாமலா. வணக்கம், ஆர்த்தி, இளங்கலை கணிதவியல் இரண்டாம் ஆண்டு. வணக்கம், நாளிதேவி, கல்லூரி இரண்டாம் ஆண்டு. அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் சந்திரமதி, வேதியியல் இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் மைத்திரி, கணிதவியல் இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் பவித்ரா, கணிதத்துறை இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் கோகுல், உளவியல் துறை இரண்டாம் ஆண்டு. இலக்கற்ற பயணியாகிய நான் வெங்கடேஷ், சமூகவியல் மாணவன் இரண்டாம் ஆண்டு. வணக்கம், ஆ பாலகிருஷ்ணன், தமிழ்துறை. வணக்கம், சாமுவேல் பாபு, தமிழ்துறை முதலாம் ஆண்டு. வணக்கம், இரா குமரவே, முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு. அனைவருக்கும் வணக்கம், என் பேர் பிரசாந்த், தமிழ்துறை இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என்னுடைய பேர் ரங்கராஜன், முனைவர் பட்டாளர் தமிழ்துறை இருக்கேன். ஒரே ஒரு முறை உயிரெழுத்து பத்திரிகைகளை கவிதை எழுதியிருக்கு. இணையதளத்தில் எழுத்து இதன் மூலமாகவும் இரண்டு கவிதைகள் இருந்தது. நன்றி. வணக்கம், என்னோட பேர் பிரியா, தமிழ்துறை முதுகலை இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் சிந்து பிரியா, தமிழ்துறை இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என்னுடைய பெயர் கண்ணாதா, முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் கலைவாணி, தமிழ்துறை முதுகலை முதலாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் மஞ்சுளா, முதுகலை முதலாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் ரஜிதா, முதுகலை முதலாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் பவித்ரா, முதுகலை முதலாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் கௌசல்யா, முதுகலை முதலாம் ஆண்டு. வணக்கம், என் பெயர் மீரா, தமிழ்துறை முதுகலை முதலாம் ஆண்டு. இந்த பட்டறிக்குள் செல்வதற்கு முன்னாடி அது என்ன வடிவங்கிறது பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட்